ஓம் சக்தி தாயே அங்காளி நீயே ஊரெங்கும் உன் கோலமே. அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே. பதாயிரமாய் பெயர் கேட்பவளே ஒரு நாமமதால் அருள் பார்ப்பவளே உன்னை பேசுவதும் மந்திரமே. ஓம் சக்தி தாயே அங்காளி நீயே ஊரெங்கும் உன் கோலமே. அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே. பண்ணாரி கோலம் கொண்டு நாதம் நிறைந்தாயே, பாம்பாக நீலம் கொண்டு மண்ணில் வளர்ந்தாயே, விண்ணாளும் மூலம் என்று வானில் கலந்தாயே, வெவ்வேறு நாமம் கொண்டு வேதம் உறைந்தாயே, ஜெகதீஸ்வரியே ராஜேஸ்வரியே பரமேஸ்வரியே புவனேஸ்வரியே சர்வேஸ்வரியே காளீஸ்வரியே ராமேஸ்வரியே விஸ்வேஸ்வரியே காமேஸ்வரியே சித்தேஸ்வரியே ஜோதீஸ்வரியே யோகீஸ்வரியே சிம்மேஸ்வரியே கௌரீஸ்வரியே லோகேஸ்வரியே கோடீஸ்வரியே ஜ்வாலேஸ்வரியே பாகேஸ்வரியே மதுரேஸ்வரியே காந்தேஸ்வரியே அமிர்தேஸ்வரியே வித்யேஸ்வரியே சக்ரேஸ்வரியே மகுடேஸ்வரியே திரிபுரேஸ்வரியே பூர்ணேஸ்வரியே பூதேஸ்வரியே பக்தேஸ்வரியே மந்திரேஸ்வரியே வல்லீஸ்வரியே வருணேஸ்வரியே ஞானேஸ்வரியே சரவேஸ்வரியே மங்களேஸ்வரியே நாகேஸ்வரியே சித்ரேஸ்வரியே நாதேஸ்வரியே சங்கமேஸ்வரியே உக்ரேஸ்வரியே கருணேஸ்வரியே ஆரணி பூரணி காரிய காரணி ஆதிசிவேஸ்வரி அந்தரவாசினி வாரணி நாரணி மஞ்சுள வாஷினி வேதமுகேஸ்வரி துக்க நிவாரிணியே. ஓம் சக்தி தாயே அங்காளி நீயே ஊரெங்கும் உன் கோலமே. அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே. பூவாடை சூடி செல்லும் பூங்காவனத்தாயே, பொன்னாரம் மின்னச் செல்லும் புன்னை வனமாயே, தேவாரம் பாடல் சொல்லும் தெய்வமணி நீயே, தெருவோரம் கூட கோயில் கொண்டு நிறைவாயே, சங்கரி சாம்பவி சந்திர கலாதரி கௌரி மனோகரி சண்முக சுந்தரி சிவகிரி நந்தினி நந்தித மேதினி விஷ்ணு விலாசினி விஸ்வ வினோதினி மங்கள ரூபிணி மன்மத சௌந்தரி கற்பக காமினி கௌரி கிருபாகரி ஜெய ஜெய சங்கரி ஜெய சாஹம்பரி பாலா திரிபுர சுந்தரி மாதவி அம்பா சங்கரி ஆதிபுரேஸ்வரி மந்திர ரூபிணி மாதவ சோதரி ரஞ்சனி மாலினி மங்களதாயினி மயூர ரூபிணி பகவதி வைஷ்ணவி சக்கர நிவாசினி உக்ரமகேஸ்வரி சுரவர வர்ஷினி சுகுண மனோகரி அகிலாண்டேஸ்வரி அண்டச்சராச்சரி அமிர்த கடேஸ்வரி ஆனந்த பைரவி ஆரண் ஸ்வரி பிரணவபுரீஸ்வரி அபிராமேஸ்வரி கோகர்ணேஸ்வரி அன்னபூரணி பரிமள நாயகி சாமுண்டேஸ்வரி சஹசிரநாமி பஞ்சமி வைரவி பர்வத வர்தனி பார்வதி பாரதி பத்ம விலாசினி புங்கவி ஸ்ரீதரி காமினி சாகரி சண்டி சுகாசினி கஷ்ட நிவாரணியே. ஓம் சக்தி தாயே அங்காளி நீயே ஊரெங்கும் உன் கோலமே. அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே. பலாயிரமாய் பெயர் ஏற்பவளே ஒரு நாமமதால் அருள் பார்ப்பவளே உன்னை பேசுவேன். அவர் பாடும் பாடல் அது பாடும் ஆனந்தமே. தாயே அங்காள ஈஸ்வரியே சடை வீரித்த ஆவேச மங்கள நாயகியே தாயே அங்காள ஈஸ்வரியே சடை வீரித்த ஆவேச மங்கள நாயகியே கொட்டோடு மேளங்கொட்டி பூசாரி பாட்டெடுத்தோம் கட்டாயம் வாடி என்று தாலாட்டு பாட்டெடுத்தோம் பொட்டோடு மேளங்கொட்டி பூசாரி பாட்டெடுத்தும் கட்டாயம் வாடி என்று தாராட்டு பாட்டெடுத்தும் வந்துடு வந்துடு மீனவ தேவியளே தாயே அங்காள ஈஸ்வரியே சடை வீரித்த ஆவேச மங்கள நாயகியே மண்ணோரம் கண்ணிருக்க மண்ணோரம் காலிருக்க விளையாடல் செய்து வரும் அங்காளியே விண்ணோரம் கண்ணிருக்க மண்ணோரம் காலிருக்க விளையாடல் செய்து வரும் அங்காளியே வெண்ணீற்று சாம்பலோடு வந்தாடு என்று சொல்லும் பண்ணோரம் நெஞ்சிரங்க வாக்காளியே வெண்ணீற்று சாம்பலோடு வந்தாடு என்று சொல்லும் பண்ணோரம் நெஞ்சிரங்க வாக்காளியே பர்வதராஜன் சந்ததியாரின் அங்காளம்மா நீ பாடலிலாடி வந்திட வேணும் சந்தோஷமா பர்வதராஜன் சந்ததியாரின் அங்காளம்மா நீ பாடலிலாடி வந்திட வேணும் சந்தோஷமா அடி நர்த்தன நீலி நாடகவேணி உத்தமையாடே ருத்திரகாளி நாதமேர நாகமாக வருவாய் தாயே அங்காள ஈஸ்வரியே சடை வீரித்த ஆவேச மங்கள நாயகியே கண்டம் கபாலம் தொட்டு துண்டாடும் வாழெடுத்து கனலாக வருகின்ற அங்காளியே கண்டம் கபாலம் தொட்டு துண்டாடும் வாழெடுத்து கனலாக வருகின்ற அங்காளியே கட்டாத புற்றுக்கோயில் முத்தாக நின்றவளை கைச்சிலம்பு ஓசை கேட்டு வாகாளியே கட்டாத புற்றுக்கோயில் முத்தாக நின்றவளை கைச்சிலம்பு ஓசை கேட்டு வாகாளியே சத்தியசூலம் தரிசனம் காட்டும் அங்காளம்மா நீ சடுதியில் இங்கே வந்திட வேணும் வித்தாரமா சத்தியசூலம் தரிசனம் காட்டும் அங்காளம்மா நீ சடுதியில் இங்கே வந்திட வேணும் வித்தாரமா அடி முத்திரை கோல தத்துவமாக சித்துகளாடும் கைகளை சைத்து பாடரோடு ஆடலாடி வருவார் தாயே அங்காள ஈஸ்வரியே சடை வீரித்த ஆவேச மங்கள நாயகியே தாயே அங்காள ஈஸ்வரியே சடை வீரித்த ஆவேச மங்கள நாயகியே பொட்டோடு மேளங்கொட்டி பூசாரி பாட்டெடுத்தோம் கட்டாயம் வாடி என்று தாலாட்டு பாட்டெடுத்தோம் பொட்டோடு மேளங்கொட்டி பூசாரி பாட்டெடுத்தும் கட்டாயம் வாடி என்று தாலாட்டு பாட்டெடுத்தும் வந்துடு வந்துடு மீனவ தேவியளே அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி வினைக்கீரம்மா அங்காளம்மா தாயே செங்காளம்மா அருளாடி குறி சொல்லி விரித்தீரம்மா. அடிதண்டம் போட்டு வந்தோமம்மா, அடி வந்த ஏவலை துண்டாடம்மா. அடம்மா படியாத பகை போட்ட பைந்தாகம் படமெடுக்க பார்வதியே நின்றாடம்மா. படியாத பகை ஓட்ட பைந்தாகம் படமெடுக்க பார்வதியே நின்றாடம்மா. மலையனூரு மண்ணுக்குள்ளே மாயங்கள் செல்லாதம்மா, தாயே மாயங்கள் செல்லாதம்மா. அங்காளம்மா தாயே சிங்காளம்மா, அருளாடி குறி சொல்லி விரித்தீரம்மா. அங்காளம்மா தாயே சிங்காளம்மா, அமாவாசை தாயே கழ்பாரம்மா. அங்காளம்மா தாயே செங்காளம்மா, அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா. அங்காளம்மா தாயே செங்காளம்மா, அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா. மருளாட்டமாடி வந்தோமம்மா, மனவாட்டம் போக்க வந்தாடம்மா. மருளாட்டமாடி வந்தோமம்மா, மனவாட்டம் போக்க வந்தாடம்மா. திரிசூலக்கரமாட திசையெங்கும் அதிர்வாக தேவியடை வந்தாடம்மா. திரிசூலக்கரமாட திசையெங்கும் அதிர்வாக தேவியடை வந்தாடம்மா. ஆடித்தேராய் அழகு பூவாய் அங்காடி வந்தாடம்மா, தாயே அங்காடி வந்தாடம்மா. அங்காளம்மா தாயே செங்காளம்மா, அருளாடி குறி சொல்லி விரித்தீரம்மா. அங்காளம்மா தாயே செங்காளம்மா, அமாவாசை நாயகியே கழ்பார். Let's go.